الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد صلى الله عليه وسلم ابن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا نساء النبي لستن كأحد من النساء إن اتقيتن فلا تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلن قولا معروفا وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم صنفان من أهل النار لم أرهما قوم معهم سيات كأذناب البقر يلربون بها الناس ونساء كاسيات عاريات مميلات مائلات رواه البخاري رواه مسلم او كما قال عليه الصلاة والسلام بني منعي مبديت فريبالت فوشت ورم الله وكيف وبلن فميشم دادابا سانتي مدمين دي ستية تودر محمد صلى الله عليه وسلم ورمير அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியங்கள் தாபே தாபின்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாகும். ஜும்ஆவுக்கு ஹாஜராக இருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு ஜல்லஷான ஹுத்தாலாவை பயந்தாஞ்சி நடந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். இத்தகுல்லாஹல் ஆலிம் அஸ்ஸவஜல்லவாத்தியும் கண்ணியம் சக்திமுள்ள ரபுல் ஐசத் அல்லாவை அஞ்சி பயந்து நடந்து கொள்வீர்களாக. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இஸ்லாம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையுடன் முற்று பெற்று விட்டது. காலாகாலம் நபிமார்களை அனுப்பி கொண்டிருந்த அல்லாஹ் ரபுல் ஐஸத் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்பொழுது அனுப்பினானோ, எப்பொழுது அவர்களுக்கு இறக்கப்பட்ட அல் குர்ஆன் முழுதும் முற்று பெற்றதோ, அத்துடன் இந்த இஸ்லாத்தை கமாலியத்தாக்கிவிட்டான், பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டான். இஸ்லாத்தில் ஷரியத்துடைய சட்டங்கள் இருக்கின்றன. இஸ்லாத்தில் மனிதர்கள் நடக்க வேண்டிய முறைகள் இருக்கின்றன. நடைமுறை செயற்பாடுகளை குறிப்பிடுகின்றன. முன்னோர்களின் வாழ்வு, அதே போன்று பின்னோர்களின் வாழ்வு, சமூக வாழ்வு, குடும்ப வாழ்வு, அரசியல் வாழ்வு அனைத்தையும் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் அல் குர்ஆனில் தெளிவுபடுத்தியிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய கனவான்களை, இன்று பொதுவாக இன்டர்நேஷனல் மீடியாக்களில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம்தான், இஸ்லாம் என்பது ஒரு வட்டுருக்கமான ஒரு குறுகிய வட்டத்துக்கு உள்ளே உள்ள, இஸ்லாம் என்பது தெளிவற்ற, இஸ்லாம் என்பது டெரிபிள் இன் ஹொரபல், பயங்கரமான பயங்கரவாதமான மார்க்கம் என்று இந்த ஒரு பெரிய ஒரு இஷ்யூ போய்கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும் கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அதே நேரத்தில் நாம் அடிப்படையாக முஸ்லிம்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான், இஸ்லாத்தில் எதுவும் கஷ்டமானதும் கிடையாது, இஸ்லாத்தில் எதுவும் மனிதனுக்கு பாதகமானதும் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தொழுகையை ஃபர்லாக்கி இருக்கின்றான். தொழுகைக்கு உலு ஃபர்ல். எப்படி உலு செய்யணும்? தனியால. எப்படி செய்யணும்? அதாவது அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் சொல்கின்றான் அல் குர்ஆனில், يا ايها الذين امنوا اذا قمتم الى الصلاه فاغسلوا وجوهكم وايديكم الى المرافق وامسحوا برؤوسكم. இந்த ஆயத்துல தொடர்ந்து சொல்றார். எப்படி வுது செய்யணும்? உங்களோட முகத்தை நீங்க தண்ணியால நல்லா கழுவணும். ஃபஅக்ஸிலு, நல்லா தண்ணியால முகத்தை கழுவணும். வாயிடியக்கும், உங்களோட கையையும் நல்லா கழுவணும். நல்லா விளங்கிக்கோங்க. வுதுவுடைய பொருள்கள்ல கழுவப்பட வேண்டியவைகள் முகம், கை, தலை, கால் கழுவுறது பொருள். ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொழுக. இப்ப அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் முகத்தையும் கழுங்க, கையையும் கழுங்க, தலையையும் கழுங்க, காலையும் கழுங்கன்னு என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை குளிக்க வேண்டி வருமே, தலையை கழுவ சொல்ல. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்ன செய்கின்றான்? உஜ்ஜுக்கும் வாயுக்கும், உங்களோட கையை கழுங்க, தலையை, அந்த முகத்தை கழுங்க பரவாயில்ல, வம்சமும் ஊசிக்கும், ஆனா தலையை கழுவி கொள்ள தேவையில்ல, தண்ணியத்து லேசா தடாவுங்க போதும். அல்லாஹ் எவ்வளவு தூரங்களை லேசாக்கி வைக்கிறான். இல்ல என்றா சுபோதையும் தடுமல் பிடிச்சி காய்ச்சல் பிடிச்சி அதே போல குளிப்புடைய விஷயத்தில் ஒரு முனிதன் குளித்தே ஆக வேண்டும். இப்ப குளிக்கக்கூடிய ஒரு கட்டம் இல்ல, இவனுக்கு நோய்வாய்ப்பட்டுட்டான் அல்லது உழு செய்து ஆக வேண்டும், ஆனா ஆபரேஷன் இவனுக்கு தண்ணி படக்கூடாது. இந்த நேரத்தில் என்ன செய்யறது? இஸ்லாம் லேசியாக சொல்லி இருக்கின்றது, வைங்குந்தும் மருளாவலா சஃபர். இந்த ஆயத்துல நீங்க நோயுற்றிருந்தால் அல்லது பிரயாணத்தில் இருந்தால் நீங்க தண்ணி இல்லைன்னா கஷ்டப்படுவான், தண்ணிய பாவிச்சு கொள்ள கஷ்டம், நீங்க பெரிய ரிஸ்க் எடுக்க வேணும். நீங்க என்ன, நீங்க மண் எடுத்து தயமும் செஞ்சு கொண்டா போதும். இஸ்லாம் மனித சந்தர்ப்பத்து மனித வாழ்க்கைக்கு லேசாக செஞ்சு கொடுக்குது. இன்னொரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், கண்மணி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டாரை பத்தி சொல்ற நேரம் சொன்னாங்க, நீங்க உங்களோட வீட்டுல கறி சமைச்சால் நீங்க மற்றவங்களை அண்டை வீட்டார் அயல் வீட்டார கவனிங்க. இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இப்ப சும்மா யோசிச்சா வீட்டுல ஆக்குறது 250 கிராம் இறைச்சி, இது அடுத்த வீட்டுக்காரனுக்கும் சேர்த்து ஆக்குறேன் டெய்லி 500 கிராம் மாங்க வழியாகும், இது சாத்தியமா? கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தெரியாம சொன்னாங்க, இதா தபஸ்த மரக்கதன் ஃபாக்ஸிரு மாஹ வதஆஹத் ஜிரானக் தவால் முஸ்லிம். நீங்க அப்படி கறி ஆக்கிட்டீங்கடா, நீங்க கறிய கூட வைக்க சொல்லல, தண்ணிய கொஞ்சம் கூட, அதாவது ஆணத்தை கொஞ்சம் கூட வச்சு ஆணத்தை அனுப்புங்க அசல் வீட்டுக்கு. இது யாருக்கும் செய்யலாம். கறிய அனுப்புங்க கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் உள்ள வந்தானே செய்யணும் என்று, ஆணத்தை அனுப்புங்க சொல்லிட்டாங்க. இது இல்லாதவருக்கும் செய்யலாம், கருவாடு ஆக்கினவருக்கும் செய்யலாம். கறி அனுப்புறது அட்வான்ஸ், உங்களுக்கு மேல்மிச்சமான விஷயம். இப்படி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக லேசான விஷயத்தை தான் இஸ்லாத்துல சொன்னார்கள், சொல்லிக்கொண்டே போகலாம். இரண்டாவது விஷயம் தான், இஸ்லாத்துல ஒரு ஷரியத் ஒரு கடமையாக்கப்பட்டிருக்குது, அதை செய்யறது கொஞ்சம் ரிஸ்க் ஆயிருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக்கி இருக்குதுன்னு சொன்னால் கட்டாயமாக அதுல ஒரு மஸ்லஹத் ஒரு இணக்கம் ஒரு பாதுகாப்பு இருந்தே தீரும் என்பதுல சந்தேகம் இல்லை. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காங்க, முஸ்லிம் வரக்கூடாது துஹூரினா யஹதிக்கும் இதா வலாசிகள். அந்த நீண்ட ஹதீஸ் நான் சுருக்கமாக இருப்பதால் ஹதீஸ்ல சமரியம் மட்டும் சொல்றேன். முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட பாத்திரத்துல ஒரு நாய் வாய் போட்டுட்டேன்னு சொன்னால் நீங்க தண்ணியால கழுவுங்க 7 தடவை, ஒரு தடவை மண்ணால கழுவுங்க. இப்ப கேள்வி வரும், ஏப்பா சவுக்கரத்தை போட்டு கழுவேலாம், நாங்க மாடர்ன் ஸ்டைலுக்கு யோசிக்கிறதானே, இல்லாட்டி ஏதாவது வேற ஏதாவது லோஷன்ஸ் ஏதாவது போட்டு கழுவலவா கழுவேலவா, இல்லாத கெமிக்கல் போட்டு கழுவேலவா, ஏன் மண்ணை போட்டு கழுவணும்? கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு ஆய்வு நடந்தது, அவங்களோட ஒரு பகிரங்கமான ரிப்போர்ட் என்ன தெரியுமா, உலகத்தில் அழிக்க முடியாத எல்லா கிருமியையும் அழிக்கக்கூடிய ஒரு மாற்று சக்தி இருக்கும் என்று சொன்னால் அது மண் தான். எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணினாங்கன்னு சொன்னால், இவங்க ஒரு மையவாடி குளம்பிட்டனுக்கு போய் அந்த மண் எடுத்து ரிசர்ச் பண்ணினாங்க. ஏன், மனிதன் பல நோயோட சாவுறான், நரம் பல நோயோட மனுஷன் சாவுறான், கேன்சர் காரட்ட கேன்சர் கிருமி, அதாவது டிபி காரட்ட டிபி, எய்ட்ஸ் காரட்ட எய்ட்ஸ், இப்படி பல நோய்கள் எல்லாத்துக்கும் இருக்குது. எல்லாத்தையும் கொண்டு போய் மையத்து பீட்டன்ல தான் புதைக்கிறோம். இந்த மையத்து பீட்டணி மண்ண எடுத்து ரிசர்ச் பண்ணி போட்டு சொல்றாங்க, என்ன புதினம், மையவாடி இணைக்கக்கூடிய மண்ணில மனிதன் அழுகிறதால அந்த அவிஞ்சு போறதால வந்த அந்த ஸ்கின் பாடி அவிஞ்சத்தால வந்த ஜெல்ஸ் தான் இருக்குது ஒளிய, எந்த நோயுடைய கிருமியும் இல்ல, நோயுடைய கிருமி இல்ல. அப்படின்னு ஆகக்கூடிய நோய் கிருமி எங்க இருக்கணும், மையத்து பீட்டணி இல்ல, எல்லா நோய்க்காரனும் அங்கத்தான் இருக்கிற, ஆனா மையத்து பீட்டணி மண் இல்ல, நோய் கிருமிகள் இல்ல, பெரியல் கிரவுண்ட்ல இல்ல. ஏன், மண் அவ்வளவு கிளியர் பண்ணிருது, இது காமன் ஆக ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம். எனவே நாய் வாயிட்டத மண்ண போட்டு கழுவிட்டா அது கஷ்டமாக இருந்தாலும் ரிஸ்காக இருந்தாலும் பல நோய்கள் பாதுகாக்கப்படுது, இதுதான் இஸ்லாம். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க நோன்பு துறப்பதாக இருந்தால் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, ஈச்சப்பழத்தால நோயெடு நோம்பு தொடங்க என்றாங்க. அப்ப ஈச்சப்பழம் இல்லாட்டி தான் தண்ணி, அப்ப ஏன் ஈச்சப்பழத்தை கொண்டு நோம்பு தொடக்கணும்? இதை இந்த அல்அசர் யூனிவர்சிட்டியில ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணாங்க, ப்ரொஃபசர் ஹாரன் ஜரியா உட்பட ஒரு ரிசர்ச் பண்ணினார்கள். அதுல எடுத்த முடிவு என்ன தெரியுமா, ஒரு மனிதன் மிச்ச காலம் பசியில மிச்ச நேரம் பசியில இருந்தா இவன் உடம்புக்கு தேவையான அனைத்து விட்டமினும் குறைஞ்சிருது. இப்ப ரிட்டர்ன் ஒருமிக்கே அது உள்ளுக்கு வாங்குவதாக இருந்தால், ஒரே அடியாக வாங்குவதாக இருந்தால், அதற்கு சிறந்த மருந்து ஈச்ச பழம் தான். 20% தண்ணி, 25% சுகர், 3% புரோட்டீன் இப்படி ஒரு பெரிய சென்சஸை கொடுத்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, எதை சொல்லுறேன்னு சொன்னால், நான் இதோட பேசிக் இதுதான், இஸ்லாத்துல ஒரு கடமை பரலாக்கப்பட்டால், ஒரு விடயம் கட்டாயமாக்கப்பட்டால், ஒன்று அதுல பாதுகாப்பு இருக்குது, ரெண்டாவது அதுல லேசி இருக்குது, கஷ்டம் இல்ல. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இந்த அமைப்பில் இந்த உலகம் பூராவும் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக பேசக்கூடிய குரல் கொடுக்கப்படக்கூடிய ஒரே ஒரு மொத்த சொல் தான், இன்று முஸ்லிம்கள் இஸ்லாத்தில் அதாவது பெண்கள் துஷ்பிரயோகப்படுத்தப்படுகின்றார்கள், பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்படுவதில்லை, பெண்கள் அநியாயம் செய்யப்படுகின்றார்கள், அவர்களுக்கு ஃப்ரீடம் இல்லை. இந்த இஷ்யூ பிபிசி முதல் அனைத்து சேனலிலும் கூட போய் கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இதனுடைய மேல் ரங்கத்தை பார்த்துட்டு, இந்த எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அழக பார்த்துட்டு, இன்றைக்கு எங்கட முஸ்லீம்களும் உண்மைதானே, எங்கட அவங்க செய்யறது சரியில்லை தானே என்று போன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. பிகாஸ் கண்ணியத்துக்குரிய கணவான்களே, உங்கள் முன்னால் நான் ஹிஜாபுடைய விஷயத்தை முன்வைக்கின்றேன். நான் இங்க பத்வா கொடுக்க வரல, கமன் ஹக்கீகத் என்ன உங்கள் முன்னால வைக்கிறேன், நீங்க முடிவு செய்யுங்க. ஹிஜாபுடைய விஷயத்துல இஸ்லாம் என்ன சொல்கின்றது என்று நடுத்தரத்தில் இருந்து முடிவு செய்யுங்க. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, உன் முதலாவதாக ஹிஜாபை பற்றி இன்றைக்கு எங்கிட்ட கேட்டா, எங்கட பாசையில சென்னா, ஃபர்தாட சட்டம் என்ன, இல்லாட்டி ஒருத்தர் கல்யாணம் வந்து பேசணும் வைங்களே, குட்டி ஃபர்தா போட்டோம், இந்த கேட்பாங்க எடுத்த வாக்கில் ஹாஃபா ஃபுல்லா இந்த பார்க்கா போய் இருக்குது, புள்ள ஃபர்தா போடுற புள்ளையே தான் முடிக்க பார்க்குறோம், ஹாஃபா ஃபுல்லா என்ன, ஹாஃப் ஃபர்தாவா ஃபுல் ஃபர்தாவா, கொஞ்சம் பொங்கலேட்ட மத்தியில் போட, நாங்கத்தான் அல்லாஹ் பாதுகாக்கணும், கருத்து வேற்றுமோ கருத்து வேற்றுமோன்னு முட்டி கொண்டா, இப்ப அது பொம்பளை சைட்ல நிக்கிற பொம்பளைல பொறுத்த வரல, ஃபுல்லா மூடினவங்க மத்தவங்களை பார்த்து ஷைத்தானே தான ஃபர்தா பாரே திறந்து கொண்டு போற மாதிரி சொல்லிட்டு போறவங்க மோத்த சொல்ற ஜாஹிலியத்தான ஃபர்தா, இப்படி ஒன்று தேவையா? இவங்க அவங்களுக்கு ஷைத்தானியத் என்ற, அவங்க இவங்களுக்கு ஜாஹிலியத் என்ற. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, அப்படி என்றால் ஹிஜாபை பற்றி ஹகீகத்தான கட்டம் என்ன? ஆரம்பத்திலே சொல்லிக் கொள்கின்றேன், நான் சொல்லக்கூடிய குர்ஆன் டவுட்டில் ஹதீஸோ அல்லது ஜெனரல் விஷயமாக இருந்தாலும், ஏதாவது உங்களுக்கு சந்தேகமா இருந்தால் தாராளமாக கண்டெக்ட் பண்ணிக்கணும். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, அதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொள்ள ஞாபகப்படுத்துகின்றேன். சுருக்கமான நேரம் எதத்தால நான் மிச்சம் சுருக்கமா சொல்கின்றேன். எங்களுக்கு தெரியும் முதலாவது சிலுவை யுத்தம், முதலாவது சிலுவை யுத்தம் மூன்று நாடுகள் இருந்து ரோமுடைய தலைமை கீழ, பைசாண்டியா, அதே போல ரோம், அதே போல இங்கிலாந்து, இதே போல போர்த்துகீஸ், இந்த ஸ்பெயின், இந்த ஐந்து நாடுகளும் பிரதானமாக சேர்ந்து முதல் இஸ்லாத்துக்கு எதிராக எடுத்த ஒரு நடவடிக்கை தான் ஆன்டி முஸ்லிம் ஒரு ரிவல்யூஷன் தான். இந்த சிலுவை யுத்தம் மூன்று வருடங்களாக நடந்து வந்தாங்க, வந்து யுத்தம் நடந்து இப்ப அது பெரிய வரலாறு. இப்ப பலஸ்தீனை கைப்பற்றினாங்க, பலஸ்தீனை கைப்பற்றின பின்னால இந்த கிறிஸ்டியன் பலஸ்தீன் இந்த பார்டர்ல, இந்த ஜெருசலம் சொல்லப்பட்டுச்சு, இந்த பார்டர்ல அவங்களோட ஒரு சர்ச்ச கட்டினாங்க. இந்த ஜெருசலம் பில்ட், இந்த கோட், இந்த கோட்டைய புனர் நிர்மாணம் செய்த பொழுது அங்கே ஒரு சுரங்க பாதையை கண்டார்கள். இன்னும் அந்த சுரங்க பாதை வைக்கப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ஒரு சுரங்க பாதை ஜெருசலம் அண்டர் கிரவுண்டால போச்சு. இந்த ஜெருசலத்துடைய அண்டர் கிரவுண்ட்ல போன இந்த சுரங்க பாதைகள் பல, அதுல ஒரு சுரங்க பாதையை தேடி பார்த்த நேரம் ஒரு ஷாக்கிங் நியூஸ், இந்த ஜெருசலத்துல வாழ்ந்த யூதர்கள், ஜூயிஷ், இவர்கள் யூத மதம் அல்லாத ஒரு சீக்ரெட் ரிலிஜன், ஒரு ரகசியமான வேதத்தை பின்பற்றி வந்து இருந்தது புலம்பாகப்பட்டது. அங்கிலேஜில் சீரிய பார்த்து பேசல, டவுட் இருந்தா கேளுங்க, அதுல எப்ப எங்க தாரு எவரன்னு கேளு, கம்ப்ளீட் டீடைல்ஸ் தாரு. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இப்ப இந்த ஜெருசலத்துக்கு அடியில் பெரிய சுரங்கப்பாதை, அதுல போய் பார்த்தா தனி ரூபங்கள் வரையப்பட்டிருக்கிறது, அனைத்தும் எகிப்திய தெய்வங்களுடைய ரூபங்கள், குறிப்பாக ஒசிரிஸ், ஐசிஸ், ஹோரஸ் போன்ற பெரும் கடவுள்களுடைய ரூபங்கள் அங்கு மஸ்ஜித், அதாவது ஜெருசலத்துக்கு அடியில் வரையப்பட்டிருந்தது. இப்ப இவர்கள் இதை ஆராய்ச்சி செய்தார்கள், இன்னும் என்னால் நிரூபிக்க முடியும், 8-10 புத்தகங்கள் வந்தது ஆங்கிலத்தில், இந்த இயக்கம் என்ன? அவர்கள் அடித்திருந்தார்கள் கோட் நேம் கபாலா. பல புத்தகங்கள் வந்தது. பல புத்தகங்களை வைத்துக் கொண்டுதான் பேசுகின்றேன். என்று பல புத்தகங்கள் வந்தது. கபாலா என்றால் என்ன? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ஒரு பயங்கரமான யூதர்கள் இவர்களுடைய முழு தாகட்டும் என்னவென்று சொன்னால், ஓசிரிஸ் ஐசிஸ் என்பது இரண்டு கடவுள். அந்த கடவுளுக்கு பிறந்தவன் சோரஸ் எனக்கூடிய பிள்ளை, இந்த பிள்ளை, இவர்கள் இந்த மூணு பேரை வணங்கக்கூடியவர்கள். இந்த மூணு பேரை ரகசியம் என்றால் மூணு சக்திகள், த ரூலிங் பவர், ஆட்சி. இரண்டாவது மெஜிக் பவர், சக்தி அல்லது மெஜிக் சூனியம். மூணாவது செக்சிசம், காமத்தை தூண்டக்கூடிய சக்திதம். இந்த மூன்றை வைத்து முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதே இந்த கப்பாலிஸ்டுடைய நோக்கம். இவர்கள் அங்கிருந்து தப்பி சென்று விட்டார்கள், மாற்றிப்படவில்லை. இப்பொழுது இவருடைய இயக்கத்தை தப்பி சென்ற இவர்கள் ஆங்காங்கே ரகசியமாக நடத்தி கொண்டு வந்தார்கள். இவருடைய டார்கெட், ஒரு கப்பாலிஸ் வேர்ல்டு உண்டாக்கப்பட வேண்டும். இப்ப காலம் போது 1626 ஒரு யகுதி தொன்மை வம்சத்தை சார்ந்தவன். இவன் என்ன செஞ்சான்? நான் தான் நபி என்று சொன்னான். யூதர்கள் இவர்களை எடுத்தார்கள், எடுத்து இவனை வரவேற்றார்கள். பெலஸ்தீனுக்கு கொண்டு போய் சிம்மாசனத்தில் அமர வச்சு கிரீடத்தையும் போட்டு இவனை ரசித்தார்கள். ஆனால் முந்தைய நாள் பார்த்தேன், ஒரு அமெரிக்காவுடைய ரிசர்ச்சர் சொல்றான், நாங்கள் ஆச்சரியப்பட்டோம், எங்களுடைய நபி என்று ரூலிங் பவரை கொடுக்க பார்த்தா திடீரென அவர் இஸ்லாத்துக்கு போயிட்டாரு. இஸ்லாத்துக்கு வந்தாரா என்பது சந்தேகம். அந்த கலீஃபா பிடிச்சு சொன்னாரு, நீ ஒன்றோ இஸ்லாத்துக்கு வரணும் இல்லாட்டி கொல்லுவன. பெலஸ்தீன் போயிட்டாரு, ரூலிங் பவர் எடுத்துட்டு ரிட்டர்ன் துருக்கிக்கு வர நேரம், தி ஃபோர்த் மஹ்மூத் எனக்கூடிய மன்னர், நாலாம் மஹ்மூத் எனக்கூடிய துருக்கிய மன்னர் இவரை அரெஸ்ட் பண்ணினாரு. அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரு, செத்தர் என்ன இல்ல. கணியத்துக்குரிய கணவர்களே, 1626 ட்ரை பண்றாங்க, ஆனா இவங்களுக்கு மிஸ் ஆகிச்சு. இப்ப என்ன செய்யறாங்க? 1740 அந்த புத்தகத்தை வைத்திருக்கின்றேன், The Secret Diary of Mr. Humphreys. இந்த புத்தகம் சுமார் 18 பாஷைக்கு மேலால் எழுதப்பட்டிருக்கின்றது. இது முதலில் இங்கிலீஷில் எழுதப்பட்டு, பிறகு ஜெர்மனியில் எழுதப்பட்டு, ஸ்பெஷலிஸ்ட் என்ற மேகசினில் வந்து, பின்னர் பிரான்ஸ் பாஷையில் எழுதப்பட்டு, அதற்கு பின்னால் அரபியில் எழுதப்பட்டு, இப்பொழுது பல பாஷைகளில் அந்த புக் இருக்கின்றது, The Secret Diary of Mr. Humphreys. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இவர் ஒரு கிறிஸ்டியன். இப்ப உலக ஆட்சியை பிடிப்பதற்கு யூதர்கள் திட்டமிட்டார்கள், இவர்களால் முடியவில்லை. இப்ப என்னாவது, கிறிஸ்டியன் பிரிட்டிஷ் ட்ரை பண்றாங்க மிஸ்டர் ஹம்ஃபர்ஸ் போட்டு. இவட புத்தகத்தில் வரக்கூடிய ரெண்டு வேர்ஷன்ஸ் பாருங்க, இன்றைக்கு எங்கட ஃபர்தர் ஹாலாத் விளங்கும். 1740 டைரி ஆஃப் மிஸ்டர் ஹம்ஃபர்ஸ் கையில வச்சுட்டு தான் பேசுறாரு. 1740 50 பக்கத்துல, முஸ்லிம் women cover themselves so well that mischief can by no means act on them. முஸ்லிம் பெண்கள் முகத்தை மூடுறாங்க, ஃபுல்லா மூடிக்கொள்றாங்க. இதை மிஸ்யூஸ் பண்ணினோம் என்று சொன்னால், இதை மிஸ்யூஸ் பண்ணினோம் என்றால், என்னோட பாசையில சொன்னா மூட தேவல்லம்மா சொன்னீங்கன்னா, முஸ்லீம்களை வீழ்த்துவதற்கு எங்களுக்கு ஒரு ஆயுதமாக மாறும். 1740 ஒரு நசரான் எழுதி வச்சிருக்கிறார், மிஷன் பை கிறிஸ்டியன் பட் கமாண்ட் பை முஸ்லிம். கணேசுக்குரை கணவான்களே, அதே புக்ல 55 பக்கம், In order to spread culmination that Islam abuse womankind, we shall quote that ayat and hadith. சொல்றாங்க, இஸ்லாத்தை இல்லாமா கோரணும்னு சொன்னால், முஸ்லீம்களை இல்லாமா கோரணும்னு சொன்னா, நாங்க முதலாவது என்ன செய்யணும் தெரியுமா? பெண்கள் துஷ்பிரயோகப்படுத்தப்படுகின்றார்கள் என்று ஒரு விஷயத்தை வெளியாக்கி, இதுக்கு சார்பா வரக்கூடிய குர்ஆன் ஆயத்தையும் ஹதீஸையும் நாங்க அபியூஸ் பண்ணணும். இப்ப பொம்புலே வெளியே வந்துருவாங்க. இதே புத்தகம் தமிழிலும் இருக்கின்றது, தமிழிலும் இருக்கின்றது. ஆனா அவர்கள் செய்த ஒரு தவறு, தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ற டைம்ல ஒரு கொள்கையிட பேரை போட்டுட்டாங்க. அதனால நாங்க குட்டிட்ட பேரை சொல்லல, கேட்டா நான் இமெயில் பண்ணுறேன். தமிழ்ல அந்த புக் டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டுச்சு, ஆனா ஒரு கொள்கைவாதிகள் மற்ற கொள்கைவாத பேரை புக்குக்கு போட்டுட்டாங்க. அதுல டிரான்ஸ்லேஷன் எப்படி தெரியுமா, பெண்களை இஸ்லாமிய ஒட்டோமன் எம்பையர் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்தணும் என்றால் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு மிஷன் என்ன தெரியுமா, கிறிஸ்தவர்களை நாங்க அந்த காலத்தில் இருந்த பெரிய யூனிவர்சிட்டிஸ் டார்கெட் பண்றாங்க, ஈரான்ல உள்ள யூனிவர்சிட்டி, அல் அசரில உள்ள அல் அசர், எகிப்தில் உள்ள அல் அசர் யூனிவர்சிட்டிக்கு எகட மிஷனரிஸ் நாங்க அனுப்பணும், முஸ்லிம் மாதிரி அவர் அங்க போய் படிக்கணும், அவர் படிச்சு ஆலிமா வெளியே வந்து மக்கள்கிட்ட சொல்லணும், மக்கள்கிட்ட சொல்லணும், ஃபர்தா தேவை இல்லை என்று. இந்த நேரத்தில் அடுத்த சைட்ல அவர் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் ஹாஃப் நேக்கடாக அரண் நிர்வாணமாக முஸ்லிம்கள் இடத்துல வந்து போகணும். இப்ப முஸ்லிம் வாலிபர்கள் யோசிப்பாங்க, அடே எவ்வளவு ஆசிக்க வாரா, இப்ப முஸ்லிம்கள் அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்ப முஸ்லிம் ஆண்கள் பார்க்கும் பொழுது முஸ்லிம் பெண்களுக்கு ஒரு ஆவேசம் வரும், நாங்களும் இப்படி போனா நாங்களும் கவர்ச்சியாக்கப்படுவோம். இப்ப என்ன செய்வாங்க, முஸ்லிம்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஆடையை களைய ஆரம்பிப்பார்கள் என்பது இதே புக் தமிழ் ஆக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இதுல எங்களுக்கு ஒன்று மட்டும் விளங்குது பாப்பா, அன்றைக்கு 1740 போட்டுட்டாங்க உஸ்மானிய சாம்ராஜ்யத்தை பிறக்கிறதுக்கு மிசைல் இல்ல, ராக்கெட்ஸ் இல்ல, நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்ல, பை வுமன் பாக்குறாங்க. இவங்க 1000 வருஷமா டார்கெட் பண்றாங்க உஸ்மானிய சாம்ராஜ்யத்தை பெறட்ட, ஆனா பெறட்ட, அதாவது இஸ்லாமிய சாம்ராஜ்யங்களை இல்லாமக்க, ஆனா இவங்களால முடியல. இப்ப இந்த டைம்ல ஹம்பஸ் ஈரானுக்கும் துருக்கிக்கும் இறங்கி கிறிஸ்டியன் மிஷனரிஸ் சக்சஸ் போற நேரம் இவர்கள் முதலாவதாக எடுத்த திட்டம் இவங்களோட யஹூதி வம்சத்துல வந்த, எனக்கு தெரியும் ரெக்கார்ட் ஆகுதுண்டு என்றாலும் பயப்படமாக பயப்படாம பேசுறேன் ப்ரூஃப் இருக்கிறதால, இவங்க முஸ்லீம்கள் என்ன யஹூதிகள் என்ன செஞ்சாங்க, இஸ்லாம இல்லாமல் ஆக்குறதுக்கு ஒரு யஹூதிய தேர்ந்தெடுக்கல ஒரு முஸ்லீம தேர்ந்தெடுத்தார்கள், அதாதுர்க் கமல் பாஷா, அதாதுர்க் கமல் பாஷா ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இன் துருக்கி, அதுல ஒரு ப்ரூஃப் தான். அவர் அவருடைய கோணம் கோணும் வம்சம் டொன்மே, டொன்மேன்றது யார், 1628 தன்னை நபி என்று சொன்னான் அந்த ஃபால்ஸ் மசாயா இன் ஜூடாயிசம் மிஸ்டர் ஜெவி, நான் ஆரம்பத்தில் சொன்னேனே இவனுடைய குடும்பம், இவனுடைய குடும்பம் பெலஸ்தீன் குழந்தை கிரீடம் போட்டாங்களே அந்த குடும்பத்தில் வந்தவர் தான் கமால் பாஷா. இரண்டாவதாக இவர் படித்த ஸ்கூல், கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இவர் படித்த ஸ்கூல் செம்சி எஸ்என்டி எனக்கூடிய ஸ்கூல், இது அந்த நேரத்தில் துருக்கியில் இருந்த தி செம்சி எஸ்என்டி எனக்கூடிய ஸ்கூல், ஜெவிஷ் டொன்மே ஸ்கூல், ஒரு யூத ஸ்கூல், விலகி போங்க, யூத வம்சத்துல வந்து யூத ஸ்கூல்ல படிக்கிறாரு, அவருடைய ஹிஸ்டரி நிறைய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக பார்க்கப்படுவதாக இருந்தாலும் இன்டர்நேஷனல் ஜெனரல் நாலேஜ் பாக்ஸ் விக்கிபீடியால கூட இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க, வேற ஒண்ணும் தேவையில்லை, சர்வதேச உலக வரலாறுகளை. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இப்ப கமல் பாஷா என்ன செய்யறாரு, இவர் படிக்கிறாரு ஜூவிஷ் ஸ்கூல்ல, அதுக்கு பின்னாலே இவர் மினிஸ்ட்ரி லோ படிக்கிறாரு, அதற்கு பின்னாலே இவர் என்ன செஞ்சாரு, ஒரு சங்கத்தை உருவாக்கினாரு, அந்த சங்கத்துக்கு என்ன செஞ்சாரு பேர் வச்சாரு, அதாவது துருக்கியை முன்னேற்றுவதற்கான சங்கம் என்னும் பேர் வச்சாரு. அதற்கு பின்னால முதலாம் உலக யுத்தம் வருது, முதலாம் உலக யுத்தம் வந்த சரி இவர் முதலாவது என்ன செஞ்சாரு, இந்த யுத்தத்துல பங்கு பற்றினாரு. முதல் முதலாக ஆண்டு 500க்கு மேற்பட்ட வருடங்கள் இருந்த உஸ்மானிய சாம்ராஜ்யம், உஸ்மானிய சாம்ராஜ்யம் அப்படி வீழுது, சாம்ராஜ்யம் விழுந்துச்சு. முதல் ஜனாதிபதியாக அத்தாதுர்க் கமல் பாஷா எனக்கூடிய முஸ்லீம் பேர்ல ஒருத்தன் ஜனாதிபதி ஆகிறான். விலகிக்கோங்க, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை பிறட்டினது தாரு யஹூதி குடும்பத்துல வந்து யஹூதி ஸ்கூல்ல வந்த கமல் பாஷா. இப்ப நான் ஏன் இந்த சம்பவத்தை சொல்றேன் தெரியுமா, இந்த கமல் பாஷா ஆட்சிக்கு வந்த நேரத்தில் 4 விடயங்களை செய்தார், இதை யாருக்கும் மறக்க இயலாது. ஒன்று, அந்த துருக்கியில இஸ்லாமிக் ஷரியா லோ, இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டம் தான் நேஷனல் லோவாக தேசிய சட்டமாக இருந்தது. கமல் பாஷா முதலாவது செஞ்ச வேலை இந்த இஸ்லாமிக் ஷரியா லாவை மாத்தி சிவில் லாவை கொண்டு வந்தார். இதை யாருக்கும் மறக்க இயலாது. பொது அறிவு இருந்தா சுவிட்சர்லாந்து யாரு? சட்டத்தையும் மாத்தினதும் இவர் தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதை விட இவர் செஞ்ச வேலை தெரியுமா? ஜனாதிபதியாவி கொஞ்ச நாள்ல சொல்லுறாரு, பொம்புலே வெயில் காலத்துல மோத்த மூடிட்டு போறாங்க, இதெண்டா பெண்கள் துஷ்பிரயோகம், எனவே யாரும் மோத்த மூட கூடாது. அது மாத்திரம் இல்ல, ப்ரூஃபோட வச்சுக்கிறோம் பாப்பா. முதல் முதலா ஒரு பொம்புலையோட மோத்த திறந்து செரமணி செஞ்சாரு. பன்னெண்டு பெண்கள் போறாங்க, பத்து பேர் முகம் மூடி, ரெண்டு பேர் முகம் திறந்து. இன்றைக்கு இங்கிலாந்து சொல்லிக் கொண்டிருக்குது, அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருக்குது, உண்மையிலேயே முஸ்லிம் பெண்களுக்கு துருக்கியில ஃப்ரீடம் கொடுத்தவர் கமல் பாஷா. அடுத்த மீட்டிங் மோத்த தொடக்க வச்சவன் யாரு? யஹூதி வம்சத்துல வந்த நசராணி ஸ்கூல்ல படிச்ச கமல் பாஷா. இதுல இவங்க எங்களுக்கு இன்னொரு படிப்பின, நூறு வருஷம், முன்னூத்தி சொச்சம் வருஷம், ஆயிரம் வருஷம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை பெறத்த முடியாத யூதர்கள் மிஷன்ல சக்சஸ் ஆகினது 1740 எழுதினானே மோத்த தொடங்க வாப்பாண்டு, அதை செஞ்சு காட்டினாரு கமல் பாஷா அதே வம்சத்துல. ஆக கண்ணியத்துக்குரிய கனவான்களே, நான் எதை சொல்கின்றேன் சொன்னால், எங்கள் செய்கிற கருத்தை கொஞ்சம் தெளிவா விளைக்கோங்க. மோம் திறந்தவங்க எல்லாம் நரகவாதி பாவி என்றும் அல்ல, மோம் மூடினவங்க எல்லாம் அவுளியா குஞ்சி என்றும் அல்ல. ஆனால் அசில் உடுப்பு மோம் மூடுறது, ஆனால் மோம் திறங்க உங்களுக்கு கஷ்டம் என்று திறந்தா உங்களோட இஷ்டம். ஆனா மோம் மூடுறத ஜாயியத்தனவானம். அப்ப நீங்க மோத்த திறக்க வைக்கிறது நசராணியன், மோத்த திறங்க வைக்கிறது யகுதியன். The modern Kamal Basha in this millennium. Allah பாதுகாக்கணும். தெளிவாக விளங்கிக்கோங்க. இது ஒரு ஹிஸ்டரி, சம்பூர்ணமாக டீடைல்ஸ் வச்சுட்டு பேசுறாரு. ரெண்டாவது விஷயம் தான், மோம் மூடுறதுக்கு என்ன செல்றது? ஹிஜாப். ஹிஜாபுக்குரிய பொருள் என்ன? கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சுருக்கமாக சொல்றான், ஹிஜாப் சொன்னால் அச்சத்து வல் மன்று, மறைக்கிறது தடை செய்யறது என்று பொருள். ஹிஜாப் என்றால் என்ன? திரை என்று பொருள். நான் இப்ப கேட்கிறேன் உங்களுக்கு ஒரு கமன் எக்ஸாம்பிள். நீங்க வீட்டுக்கு போறீங்க, சோத்துறக்காவி திறந்து வச்சிருக்குது, நீங்க சொல்றீங்க மகள் சோத்த மூடுங்கோ. இப்ப மகள் கறியை வெளியெடுத்துட்டா சோத்த மூடுவா? மகள் கறியை மூடுங்கோ, நீங்க டக்குன்னு பிரிச்சுல இருக்கிற கறியெல்லாம் வெளியே போட்டு ஆணத்தை வச்சுட்டு கறியை மூடுவாவா? மூடுங்க, அர்த்தம் கம்ப்ளீட்டா மூடுறதுதான். அல்லாஹ் சொல்கின்றான் நீங்க மூடுங்க. இவர் சொல்றாங்க மூடுங்க அப்படிதான், ஆனா கொஞ்சம் திறந்துட்டு மூடுறதுக்கு பேர் தான் மூடுங்கோ. கண்ணியத்துக்குரிய கணவர்களே, ஹிஜாப் ஜில்பாப் ஹைமார் என்பது மூன்றத்துக்கு அர்த்தம், திரை என்ற அர்த்தம். திரை என்றா என்ன? திரைக்கு பின்னால் மறைந்தான். அப்ப என்ன அர்த்தம்? தலையை மட்டும் போட்டுக்கொண்டு மறைஞ்ச என்ன சொல்லுவீங்க? உங்களோட கூட்டாளி உண்டா காண்றீங்க, நீங்க மறைஞ்சி போகணும், டக்குன்னு மோத்த மூடிக்கொண்டு போவீங்க, மாட்டாம கொஞ்சம் மூடிக்கொண்டு வந்துட்டு தலையை போட்டுட்டு உடம்பெல்லாம் மூடிட்டு நான் மூடிக்கொண்டு போறேன்டா, யாரும் நம்புவாங்களா? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இது ஹிஜாபுடைய பொருள். ரெண்டாவது ஒரு விஷயம் நாங்க விளங்கிக்கொள்ளணும், இஸ்லாத்துல குர்ஆன் அதுல தெளிவில்லாத்தி ஹதீஸ் அதுல எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியாது. ஹிஜ்மா அதுக்கு பின்னால கியாஸ். ஆனா குர்ஆன்ல தெளிவா வந்துட்டா அடுத்த ஸ்டெப் போக தேவையில்லை. உதாரணத்துக்கு அல்லாஹ் தொழுங்கன்னு சொல்லிட்டான், மறுபடியும் தொழுங்கன்றதுக்கு ஹதீஸ்ல தேட தேவையில்லை, தொழ வேண்டியதான். தொழுற முறை எதுன்னு குர்ஆன்ல விளங்கல்ல. இப்ப நாங்க ஹதீஸுக்கு வருவோம். இப்ப என்ன செய்யறோம்? இப்ப ஒரு மனுஷன் சொல்றாரு நான் சந்திர மண்டலத்துக்கு போயிட்டேன், தண்ணியில என்ன செய்யறோம்னு சொன்னால், இப்ப ஒரு விஷயத்தை பொதுவா கொமனா வைக்கிறேன், பொம்பளைக்கு பசந்து எதில இருக்குது? ஒரு பொம்பளை பசந்து பார்க்கிறது எதில? இளந்தாரி புள்ளிகிட்ட கேட்டா சொல்லுவாங்க வெள்ளையா இருந்தா பசந்து, மெலிஞ்சி இருந்தா பசந்து, சில பேர் சொல்லாம் கொளுத்து நல்ல உசரம் பெருப்பமா இருந்தா பசந்து. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இது அல்ல அழகுக்கு எக்ஸ்பிளனேஷன். வெள்ளை எல்லாம் பசந்தண்டா, இந்த சைனா கொரியா எல்லாம் பசந்தா வாய்க்குது, இந்த ரோட்ல நிக்குது, காட்டினாலும் புள்ளைகள் பார்க்க மாட்டாங்க. அல்லது மெலிஞ்சி பசந்தா, எத்தியோப்பியா, பொஸ்னியா, டான்சானியா, நமீபியா போம், ஆக மெலிஞ்சாலும் அங்க தாய்க்கு எல்லாம் வீட்டுக்குயினா. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ஒசரம் பெருப்பமா இருந்தா பசந்தா, சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் பசந்தா. ஒரு பொம்பளைய பசந்து பாக்குறது எதுல, ஒரு பொம்பளைய பசந்து பாக்குறது முகத்தை வச்சு. எனவே தான் சொல்லுவோம் பசந்தான பொம்பளை. எதை வச்சு சொல்லுங்க, காலை பார்த்தா. ஒரு பொம்பளை கருப்புலையும் பசந்து வெள்ளையாவும் பசந்து சொல்லுவோம், கருப்பா இருந்தாலும் நல்ல வாக்கு, வெள்ளையா இருந்தாலும் வாக்கு சரியில்லை. ஏன், ஒரு பெண்ணை அழகை பார்ப்பது முகத்தை வைத்து. இது ஒரு புறம் இருக்க, அடுத்த சைட்ல பார்ப்போம். இன்றைக்கு ஒரு பொம்பளை அழகாக்குறதுக்கு பாதிக்கக்கூடிய ஆகப்பெரிய ஆபரேஷன் பிளாஸ்டிக் சர்ஜரி. ஒரு ஆரோக்கியமா உள்ளவர் அதிகமா செய்யக்கூடிய ஆபரேஷன், அழகுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஆபரேஷன். உலகத்துல பிளாஸ்டிக் சர்ஜரி ரெண்டு விஷயத்துக்கு அதிகமா நடக்குது. ஒன்று, பெண்கள் தன்னுடைய மார்பகங்களை செய்வதற்காக, இரண்டாவது முகத்தை அழகுபடுத்துவதற்காக வேண்டி. அதிலேயும் அதிகமாக முகத்தை அழகுபடுத்துறதுக்கு செய்யக்கூடிய ஆபரேஷன் தான் அதிகம் நடக்குது. காரணம் என்ன, உலகத்துல விலகி இருக்கிறாங்க. எனவே தான் கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்து முகத்தை பசந்தாக்கி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு மேக்கப் பேருக்கு மற்றொரு பேர் தான் சொல் எதிலே வந்து என்ற சொல்லிருந்து வந்தது. அழகுபடுத்துறது என்றாலே முகத்தை வச்சுதான் பேர் வச்சிருக்கிறாங்க. அடுத்தது காஸ்மோட்டிக், அழகு சாதனங்கள் எடுத்து பாருங்க. ஒரு கடையில போய் பாருங்க, அழகு சாதனம் பார்த்தா 90% மோத்துக்கு தான் இருக்கும். ஒரு மேக்கப் டூல் பாக்ஸ் திறந்து பாருங்க, முக்காவாசி மோத்துக்கு பூசுறது தான் இருக்கும். சிலோட பார்த்தா வார பவுடர்ல இருந்து பூசுற கிரீம்ல இருந்து லோஷன்ல இருந்து அனைத்தும் எதுக்கு வருது, லக் சௌக்கரம் கூட எதை காட்டுறான், நுட்டுக்காலையா காட்டுறான். சௌகரத்திலிருந்து அழகுக்கு என்று எது எதெல்லாம் பாதிக்கப்படுகின்றதோ அவை அனைத்து முகத்துக்கு தான் பாதிக்கப்படுகின்றது. ஏன், ஒரு பொம்பளையோட மோம் பசுந்த ஆள் பசுந்து. இதனால தான் எங்கட கமே ஸ்டைல பார்த்தாலும் நாங்க பொன் பார்க்க பேசி எங்க பார்த்தோம், பழைய ராஜ கதையில மாய் பொண்ணுக்கு பாட்டு படிக்க தெரியுமா, டான்ஸ் ஆட தெரியுமாண்டா கேட்டோம். என்ன கேட்டோம், பொண்ணை எங்க பார்த்தோம், கைய பாருக்கிறதா சாத்திரம் பார்க்கணும் கேட்டோமா, பொண்ணுட மோசம் தான் பார்த்தோம். பார்த்துட்டு சென்னோம், பொன் பசந்து குடிப்பட்டிருக்குது. சில பொண்ணு பார்த்த பார்த்துட்டு வந்தோம், பொன் குடிப்பட இல்ல. ஏன், தலைமுடி சரியில்லையா, இல்ல மோம்பாக்கு குடிப்பட இல்ல. இது இந்த ஜெனரேஷன் மட்டும் இல்ல, பாப்பட்ட கேளுங்க, அப்பட்ட கேளுங்க, ஆச்சு முயற்ச சீயான்னு பாருங்க, யாரும் அப்படிதான் பொன் பார்த்தாங்க. ஏன், ஒரு பொம்பளைய பசந்த டிசைட் பண்றது முகம். இதை யாரும் பொது அறிவு உள்ளவர் இல்லன்னு இந்த காலத்துல செல்லாது. ஒரு பொம்பளைய பசந்து பாக்குறது முகத்துல இல்லன்னா இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் மடையன்னு அர்த்தமாயிடும். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இதே நேரத்துல குர்ஆன் ஆயத்தை யோசிங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், வலா யுபுதீன ஜீனத்ஹுன்ன. நபியே செல்லுங்க பொம்பளைகளுக்கு, வலா யுபுதீன ஜீனத்ஹுன்ன, அவங்கள பசுந்த காட்ட வானம் என்று சொல்லி. இப்ப மனசாட்சியை தொட்டு முடிவெடுங்க வாப்பா. அப்போ ஒரு பொம்பளை தெளிவா விளங்குங்க, குர்ஆன்ல வருது வலா யுபுதீன ஜீனத்ஹுன்ன, நீங்க உங்களோட பசுந்த காட்ட வானம் என்று பொம்பளைகளுக்கு அல்லாஹ் சொல்லுறாங்க. பசுந்த எங்க இருக்குது, முழு உலகமும் சொல்லுது பொம்பளைக்கு பசுந்து முகத்துல தான் என்று. இப்ப நாங்க என்ன சொல்றோம், ஓ பொம்பளைக்கு பசுந்து முகத்துல தான், ஆனா அல்லாஹ் முகத்தை பசுந்த மூடத்தில் இருக்கிறான், நான் முகத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் மூடுறோம். இது பொருத்தமாயிக்கா, பகுத்தறிவோட யோசிச்சு பார்ப்போம். இந்த ஆயத்துக்கு இந்த பொருள் பொருத்தமாயிட்டா. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இதே ஆயத்துல அல்லாஹ் ரெண்டா சொல்றான், இல்லா மா லஹர, வெளியானதை தவிர. அதுக்கு எக்ஸ்கியூஸ் இருக்கு, வெளியானது வெளி ஆக்கியது ரெண்டு டிஃபரண்ட். ஒருத்தர் படிச்சாரு, படிக்க வச்சாரு, பேசினாரு, பேசிக்க வச்சாரு, அடிச்சாரு, அடிக்க வச்சாரு, அடிச்சேண்டா அவரே அடிப்பாரு, அடிக்க வச்சேண்டா இன்னொன்று லாஜி முசாதி என்பார்கள். இந்த ஆயத்தை பாருங்க, இல்லா மா லஹர, பொம்பளையிலே உங்களோட பசுந்த காட்டவானம் சிலது வெளியாவினா பரவாயில்ல. இதுக்கு பகுத்தறிவோட யோசிங்கும் பாக்க, வெளியாவி மூடுங்க, கூட பசுந்த மூடுங்க, வெளியாவினா பரவாயில்லை. இப்ப ரெண்டு கருத்து சொல்லப்படுது. ஒன்று ஒரு பொம்பளை மூடிக்கொண்டு போறா, காத்து அடிச்சிச்சு, ஏதோ ஒன்றுக்கு கொஞ்சம் மோம் விளங்குச்சு, இப்ப வெளியாவது, வெளியாவினா பரவாயில்ல, அது உங்களோட தவறு இல்ல. இந்த பொருத்தம் நல்லமா இல்ல? வெளியாவினா பரவாயில்லன்னு தானே வீட்டுல வச்சா கழட்டிட்டு வாரன், இது பொருத்தமா இருக்கிறான். யோசிப்பாரு, கண்ணியத்துப்புரிய கணவான்களே கொஞ்சம் யோசிங்க. சரி, ஒன்று மானம் புகாரியை தானே வைப்போம், நாங்கள் எல்லாத்துக்கும் பெறட்டும். இன்றைக்கு புகாரி எல்லா பாசையிலும் வந்து இருக்குது. புகாரியில வரக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமும் வருது. அதாவது ஆயிஷா நாயகி அந்த யுத்த டைம்ல மிஸ் ஆகின சம்பவம் எங்களுக்கு தெரிஞ்சாங்க, இட்டு கட்டின சம்பவம். இப்ப இட்டு கட்டின சம்பவத்துல ஆயிஷா நாயகி யுத்தத்துல மிஸ் ஆகிட்டாங்க. இந்த சம்பவத்தை அவவே சொல்றா, நான் மிஸ் ஆகின நேரம் நான் இப்ப என்ன செஞ்சேன், எனக்கு ஒன்றும் செய்ய வழி இல்ல, நான் அப்படியே சாஞ்சி கொண்டேன். கொஞ்சம் நேரம் பொழுது, கொஞ்ச நேரம் போகும் பொழுது அங்க சஃபானல் மாத்தல் என்ற கூடிய சஹாபி வந்தாரு. சஃபானல் மாத்தல் இருக்கக்கூடிய சஹாபி வந்து அவர் என்னைய கண்டாரு. புகாரில வருது, சஃபான் மாத்தல் வந்து என்னைய கண்டாரு. இவ்வளவு தான் நிறைய பயான்ல சொல்லப்படுது. அந்த ஹதீஸ் அர்த்தத்துண்ட வாசிக்கிறேன் கேளுங்க. வகான ராணி கபுல் ஹிஜாப் என்னைய பார்த்திருக்கிறாரு எனது முகத்தை நான் மூடிக்கொண்டேன். தெளிவா புகாரில வருது, முஸ்லீம்ல வருது. ஏன் இந்த ஹதீஸ் வெளியே செல்லாம இருக்கிறீங்க? புகாரில வர ஹதீஸ் ஏன் செல்லாம இருக்கிறீங்க? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, அல்லாஹ் அல்லாஹு தஆலா அதே நேரத்தில் கேட்கின்றார். இந்தியாவுடைய உடுப்பு எப்படி உடுத்தாங்க? சவுதியில் அப்படி என்றால் அரபு கலாச்சாரம் நீட்ட கவுனும் தலையில ஹிஜாபும். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அவங்கள தலையில் இருக்கிற மேல போட்டுக்கொள்ள கழித்து போட்டுதான். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, எனவே நாங்கள் சொல்ற முந்தான் என்றது தமிழ் டிரான்ஸ்லேஷன், அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே ஜில்பாப் என்றால் என்ன? ஜில்பாப் என்றது தலையை மூடுறதா மோசம் மூடுறதா? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சஹீஹுல் புகாரில சஹீஹுல் முஸ்லிம்ல வருது, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, எனது முகத்தை மூடினேன், எனது ஜில்பாபால மோசம் மூடினேன். இப்ப சொல்லுங்க, ஜில்பாப் என்றா முந்தானியா மோ மூடியா? புகாரில வருது, எனது ஜில்பாபால நான் மோ மூடினேன். அப்ப ஜில்பாப் என்றது முந்தானியா மோ மூடியா? புகாரில வருது, தமிழ்ல சிங்களத்துல இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கு பாருங்க. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, அல்லாஹ் தஆலா சொல்றான், இவளை எல்லாம் சொல்லிட்டு பொம்பளையிலே மோத்த மூடிக்கொள்ள சொல்லுங்க, நாளைக்கு அதுனா ஐயோரப்னா ஏண்டா நீங்க அப்படி பார்த்துட்டேன்டா, இது வேற ஒரு ஆயத்துல வரக்கூடிய விஷயம், நீங்க இப்படி ஆட்களை பார்த்துக்கொள்ளவானும் ஹிஜாபுடைய விஷயம் இன்னொரு ஆயத்து. அல்லாஹ் சொல்றான், நீங்க ஹிஜாபுக்கு பின்னால் ஏதாவது இருந்து கேட்கிறா கேளுங்க, ஏண்டா அப்படி கேட்டால் சிறை இல்லாட்டி நீங்க யாருந்து விளங்கி கொள்றதுக்கு ஆம்பளைக்கு லேசியா இருக்கு. இப்ப செல்லுங்க கண்ணியத்துக்குரிய கணவான்களே, அல்லாஹ் சொல்லுறான், நீங்க இப்படி உடுத்தால் மாற்றமாக உடுத்தால் ஆம்பளைக்கு லேசா இருக்கும். பொதுவா யோசிப்போம், ஒரு பொம்பளை தாரண்டு விளங்குறதுக்கு லேசா இருக்கிறதுக்கு எங்க பாக்கணும்? சாஸ்திரமா பாக்குற, கைய காக்குறா, காலை பாக்குறா, முதுவ பாக்குறா? ஒரு பொம்பளை தாரண்டு பாக்குறது மோசத்தான் பாக்கணும். அல்லாஹ் சொல்லுறான், நீங்க திரைக்கு பின்னால இருந்து பேசுங்க. ஏன் நீங்க திரைக்கு இல்லாம பேசுனீங்கடா? நீங்க யாரெண்டு மத்தவங்களுக்கு விளங்கும், விளங்காம பேசுங்க. இப்போ ஒரு பொம்பளை மோத்த மூடி பேசுறது அர்த்தமா, மோத்த திறந்து பேசுறது அர்த்தமா? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, நவீன அறிஞர் நவீன அறிஞர் தான், யார் அந்த நவீன அறிஞர்? இன்றைக்கு ஒரு ஆதாரம் காட்டப்படுது, யூசுப் அல் கர்மாவி ரெக்கார்டிங் ஆகுது, தெரிஞ்சு கொண்டு தான் பேசுறேன். யூசுப் அல் கர்மாவி இவர் சொல்லிட்டாராம், மோத்த துறக்கேலும் என்று நாங்க சொல்றோம். அப்படி வச்சுக்கோங்க, யூசுப் அல் கர்மாவி துபாய்க்கு பேச என்ன செஞ்சாரு? வீடியோ கிளிப் தரா அவங்களுக்கு. யூசுப் அல் கர்மாவி துபாய்க்கு பேசு சவுதி பிரின்சஸ் கொண்டாட்டின கையை பிடிச்சி ஹேண்ட் ஷேக் பண்றாரு. பண்ணுவீங்களா? ஆதாரம் காட்டுவீங்களா? பொம்பளையோட கைய புடிச்சு கை குலுக்கிறதுக்கு, கைய புடிச்சு ஆத்தினவர் தான் யூசுப் அல் கர்மாவி. அதை கைய புடிச்சு காட்டினவர் மோத்த துறக்க வானமேடா செல்ல போறாரு. கண்ணியத்துக்குரிய கணவர் ஜாகிர் நாயக் சொன்னாராம், ஜாகிர் நாயக் யாரு? இஸ் அ தியாலஜிஸ்ட். அவர் ஒரு மதவிய ஆராய்ச்சியாளரே ஒழிய, இஸ் நாட் அ பிரீஸ்ட். அவர் மத அறிஞர் அல்ல. ஜாகிர் நாயக் பேசு உள்ளுடைய சட்டமும் பொம்பளையுடைய சட்டமும் கேட்க வானம். அவர் மத ஆராய்ச்சியாளர். நாங்கள் நூத்துக்கு நூறு ஏற்றுக்கொள்றோம், கிறிஸ்டியனிசம், ஜுடாயிசம், ஹிந்துசம், சீக்கிசம் அனைத்தும் பேசுற மாஷால்ல அறிவால் இல்ல. டாக்டர் மாலே மண்ட குத்து டாக்டர் போனா தோல்வி அதிகம் மறந்து தாராரு. அதுக்கு நீங்க இந்த ஸ்பெஷல் பண்ணுங்க. அவர் பைபிளை பத்தி பேசினாராம், ஹிந்து மதத்தை பேச மாஷால சிறந்த அறிவாளி, உலகத்தில் உள்ள ஆக சிறந்த மெமரி உள்ளவர்கள் அவரும் ஒரு ஆள். அந்த மனுஷன் மேல குறை இல்ல. அவர் சொன்னார்ன்னு எங்களோட ஆதாரம் காட்டுறாங்களா? மூத்த துறக்கேன். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, மனசாட்சியை தொட்டு கேட்டு பாருங்க, தெளிவா விளங்க. முதலாவது வந்தது இந்த மூத்த துறக்கிறதுக்கு போட்ட முதல் திட்டம் எங்க? யகுதிகள். ரெண்டாவது வந்தது யாரு? நசராணி. மூணாவது இதை ஸ்டார்ட் பண்ணது எங்க? இஜிப்ட்ல. நாலாவது கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை பெறத்துக்கு அவங்க எழுதின பொம்பளை முகத்த துறங்க. ரெண்டாவது அல்குரான் அல்லாஹ் சொல்றான், அழக மறங்க. உலகத்துல அழகு பொம்பளையோட மோத்துல இருந்து மறக்க முடியும், ஏழான் சொல்ல முடியாத ஒரு விஷயம். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இப்ப அல்லாஹ் சொல்றான், அழக மறக்க சொல்லி நாங்க மோத்த மூடாம வேற எதை மூடுற? ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், நீங்க திரைக்கு பின்னால பேசுங்க. ஏன்னு சொன்னால் நீங்க யாரெண்டு மத்த ஆம்பளைக்கு விளங்காம இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம் என்று. அப்ப மோத்த திறந்துட்டா விளங்காம இயக்கத்துக்கு காரணமாக மாறுமா? ஒன்றுமே இல்ல. கடைசியா சஹீஹ் புகாரில வரக்கூடிய டைரக்டான ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்ன ஹதீஸ், நான் தப்பான கண்டுட்டு மோத்த மூடினேன் அப்பா. மர்வம் என்னத்த? முதல் முதலா முகம் மூட தேவையில்லை என்று கிதாப் எழுதினவர் ஷேக் நாசருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா. அவரை பத்தி மதீனால ஓதினத்தை கேட்டு பாருங்க. நாங்களும் கேட்டு பார்த்துட்டு தான் சொல்றோம், இவர் எழுதினத்துக்கு என்ன, இவர்தான் பொண்டாட்டி இவர் முகம் மூடிதான் வச்சிருந்தார் தெரியுமா? இவர்த கொண்டாட்டி இவர் மோடி மோடி தான் வச்சிருந்தார். ஆகவே கண்ணியத்துக்குரிய கணவான்களே, தெளிவா விளங்கிக்கோங்க, பொதுவா விளங்குங்க. இன்றைக்கு உலகத்துல நாங்க எவ்வளவு தான் பேசினாலும், சவுதியில அநியாயம் நடக்குது, அட்டகாசமும் நடக்குது சொன்னாலும், உலகத்துல ரேப் குறைஞ்ச நாடு சவுதி அரேபியா. இல்லீகல் எஃபேர்ஸ், ஓபனாக குறைஞ்ச நாடு சவுதி அரேபியா. ஏன் தெரியுமா? அங்க மோத்த மூடிக்கிறதால எங்கடவங்க நவீன ஜாகிரியத்தின் செல்லை போட்டு துறக்க பேசிட்டு என்ன வைக்குது? மலேசியால முழு உடம்பை காட்டிட்டு நாங்க பேட்டு பார்த்துட்டு வந்து பேசுறோம். எங்கட பள்ளியில இந்த போன் போட்டு கொஸ் அடிச்சுக்கிறீங்களே, அதே போல மலேசியால தாய்லாந்து போர்டர்ல ஒரு ஜும்மா பள்ளியில அல்லா பாதுகாக்கணும். எந்த அளவுக்கு இறுக்கி கழுத்தம் போட்டு டிஷர்ட் போட்டு ஹிஜாப் போட்ட பொம்பளையோட போட்டு கொஸ் அடிச்சு இறுக்கி உடுத்து கொண்டு பள்ளிக்கு வரவானு மலேசியா கவர்மெண்ட் திறந்ததுதான், இந்தோனேஷியா கவர்மெண்ட் திறந்ததுதான். முடிவு விபச்சாரிகளாக இந்தோனேஷியால பாகிஸ்தான்ல ஈரான காட்டவானம் ஈரான் ஷியாக்கள் வலிக்கட்டவர்கள் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். எங்களுக்கு ஈரான் நபி இல்ல, ஹிலாபத்தோனு என்று ஷியாவை பின்பற்ற தேவையில்லை. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ஈரான் எங்களை காட்ட தேவையில்ல. தெளிவா விளங்க, உலகத்துல மூடி திறந்த நாட்டுடைய ஹாலாத் என்ன? இன்றைக்கும் உலகத்துல நிறைய உமாப்பார் கவலைப்படுற எவ்வளவு வளர்த்தும் பாருங்களே, அவனோட பழகி கொண்டான் இவனோட பழகி கொண்டான். சும்மா யோசிங்க பாப்பா, இந்த மோத்த மூடினா இப்படி ஒரு பிரச்சனை வருமா? இப்படி ஒரு பிரச்சனை வருமா? ஆக கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ஏன் சொல்ல வருகின்ற சொன்னால் அசில் முகத்தை மூடுவது இல்ல, உங்களுக்கு அந்த அளவு கஷ்டம் என்று சொன்னால் முகத்தை தொடங்க, அது உங்களுக்கும் அல்லாக்கும் உள்ள விஷயம். நீங்க கூட உலமாக்கள்கிட்ட கேளுங்க, தெளிவு பெறுங்க. மாஷா அல்லாஹ், ஏன் சொல்ல வருகின்ற சொன்னால் முகத்தை மூடுவதுதான் அசில். இது ஜாஹிலியத்து அல்ல, இது இஸ்லாம் தெரியாம செய்யப்படவும் இல்லை. அப்படியே வந்துட்டா நான் முன்னால கொண்டாந்த அனைத்தையும் சொன்னால் நீங்க நினைக்கிறீங்க உலமாக்கள் குறுகிய வட்டத்தில் இருக்கிறதால நாங்க ஜாஹிலியத்து. இப்ப நாங்க ஜெனரலா உங்களுக்கு இதுக்கு மறுப்பு தெரிவிக்கலுமா? இப்ப யோசிப்போம், இதை பார்த்துட்டு நாங்க பேசினா இப்ப தாரி ஜாஹிலியத். ஆக கண்ணியத்துக்குரிய கணவான்களே, எங்கட கொண்டாட்டி மூட இஷ்டம் வேண்டாம், மூடிக்கொள்வோம், இல்லைண்டா துறப்போம், பிரச்சனை இல்ல. மூடுறவங்களை போய் ஜாஹிலியத் தினவானம் அப்படின்னு சொன்னா வாங்க பேசுவோம். ஆக கண்ணியத்துக்குரிய கணவான்களே, தெளிவு பெறுங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இன்றைக்கு ஆக தந்திருக்கிற நியமத்தால் இன்றைக்கு மார்க்கம் தெளிவாயிருக்கு, இஸ்லாம் தெளிவாயிருக்கு. கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லவானா ரோட்ல ஒருத்தன் கரத்தை தள்ளுறான் என்று வச்சுக்கோங்க, ஒருத்தன் ஏர் கண்டிஷன் ரூம்ல இருந்து கொண்டு இவனுக்கு சரியான கஷ்டம் என்று அழுந்து வேலையே, கஷ்டம் என்றது யாரும் சொல்லணும்? கரத்தை தள்ளுறவன் தான் சொல்லணும் கஷ்டமா இல்லையா? பஸ் டிரைவர் தான் சொல்லணும் ஓட்டுறது கஷ்டமா இல்லையாண்டு. சிலோன்ல சிக்கல தெரியுமா? மோ மூடினவள் எல்லாம் மூடிக்கொண்டு சும்மைக்கிறாள், மூடாதவன் தான் சொல்றான் பாவம் கஷ்டம் என்று. அது அவன் மாப்பிள்ள செல்லவன கஷ்டம் என்று, இல்லாட்டி அந்த குட்டி செல்லவன கஷ்டம் என்று. அறுத்து விட்டாளுக்கு என்ன கஷ்டம்? இப்ப யோசிங்க, அறுத்த சைட்ல அறுத்து விட்டாளுக்கு அப்பா கஷ்டம். ஸ்ரீலங்கோட மாய்க்கு மோத்த மூடியலாம். ஒரு கேச காட்டுவீங்களா? பொம்பளை ஒன்று சிலோட்ல மோத்த மூடி போட்டு வழக்கு போட்டான் ஃபர்தாவா கழட்டினா அவனு கேச வந்து காட்டுவீங்களா? நாங்க காட்டுவோம் மோத்த மூடி ஐடென்டி கார்டு மட்டும் எத்தனையோ செக் பாயிண்ட்ல தாண்டி போயிட்டு வந்துட்டா காட்டுவோம், நூத்தி கணக்கால் எடுத்து காட்டுவோம். யாருக்கு கஷ்டம் எங்கேல? ஒரு முஸ்லிம் எங்கேயும் முஸ்லீமாக இருக்க வேண்டும், ஷரியத்துடைய சட்டம் எங்கேயும் பின்பற்றவனுக்கு பெயர் தான் இஸ்லாம். இதுதான் உண்மையான இஸ்லாம். ஆக கண்ணியத்துக்குரிய கணவான்களே, தெளிவு பெறுவோம். உங்களோட டைமை விட ஒரு பத்து நிமிஷம் கூட எடுத்துட்டேன். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, தெளிவு பெறுவோம். ஏன் சொல்லணும்னு சொன்னா இந்த கருத்தின் நஞ்சுமாய் பொம்பளைக்கு இடையில பரவி ரோட்ல போனாலும் மோத்த மூடி போறவன் பார்த்து திறந்து பாக்குறோம், சிரிக்கிற மோத்த மூடினவன் அங்க பாரு ஷைத்தான் ஹபாய் என்று போறோம், மோத்த திறந்து கொண்டு போலாம். இவள் அவளை நரகவாதியாகி அவ இவ நரகவாதி ஆக்குற, யாரையும் யாரும் நரகவாதியாக தேவையில்ல, இது ஒரு கடமை. அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்கின்றேன், மோத்த திறந்தவன் எல்லாம் நரகவாதி பாவி அப்படியும் இல்ல, மோத்த தொடர்ந்து மூடினவ எல்லாம் அப்துல் காதிர் ஜெயலலிதா அந்த புள்ள குட்டியலும் அல்ல. குணம் வேற, மோ மூடுறது வேற. மூடி மூடி அப்படி செய்யறாங்களே, மூடி மூடி இப்படி செய்யறாங்க, மூடுறது வேற இப்படி செய்யறது வேற. மூடி மூடி அப்படி செய்யறதை விட மூடாம செய்யறது ஸ்கூல்ல எங்களுக்கு விளங்குது. ஒரு மெகசின்ல வாழ்த்து செய்தி, பெனாசிக் பூட்டோ ஆட்சிக்கு வந்ததுக்கு வாழ்த்து செய்தி, பொம்பளை சபையில வச்சுட்டு வாழ்த்து, ஒலிம்பிக்ல பெண்கள் இஸ்லாமிய முறைப்படி ஓராங்களா வாழ்த்து செய்தி, ஒட்டி உடுத்து கொண்டு ஸ்விம்மிங் பூல்ல பாயினால் ஹிஜாபை போட்டு சொல்லி ஹிஜாபை போட்டு அற நிர்வாணமா பாயினால் வாழ்த்து செய்தி. இஸ்லாமிய உலகமாம் நிர்வாண உலகம். ஆக கண்ணியத்துக்குரிய கனவான்களே சிந்திப்போம். எத்தனை இந்தியத்து திட்டம் அல்ல, 500 வருடங்களுக்கு முன்னால் யகூதி நசராணியால் போடப்பட்ட திட்டம். அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்களோட புள்ள குட்டிகளை பாதுகாப்போம், எங்களோட பெண்களை பாதுகாப்போம். அல்லாஹு ஜல்லஷானு தாலா நம் அனைவருக்கும் தெளிவை தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வஸ்ஸலாம்.